கதை கல்லொளி வந்த சிங்களத்து சின்ன கோயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன கோயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜீ பூம்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜீ பூம்பா ஜிங்கள ஜிங்கா. காதல் இல்லாமல் கவிதை மாறாது. ஆதலுக்கு நல்ல இளைஞன் மனம் விட்டு காதலுக்கு நல்ல கவிஞன். காதலிக்க வந்த கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். எனக்கு என்ன சிங்களத்து சின்ன கோயில் நான், உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயில் நான். சிங்களத்து சின்ன கோயில் நான், உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயில் நான். ஜிங்கள ஜிங்கா ஜீ பூம்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜீ பூம்பா ஜிங்கள ஜிங்கா. இசை தரும் சிங்களத்து சின்ன கோயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன கோயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜீபூபா ஜிங்கள ஜிங்கா, கண்ணமளிக்கும் கில்லாதே கல்லொளி மங்க. ஜிங்கள ஜிங்கா ஜீபூபா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜீபூபா ஜிங்கள ஜிங்கா.